ஆ யார் மிக்லையா? அங்கே நாம் பார்த்தோம் வசிஷ்டர் ராமனுக்கு அறக்கருத்துக்களை போதிக்கிறார், நல்லுபதேசம் செய்கிறார். ஒரு மன்னவன் எப்படி இருக்க வேண்டும், ராஜாங்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்றெல்லாம் அவனுக்கு போதிக்கிறார். அதன் பிறகு அவர்கள் கோயிலுக்கு செல்கிறார்கள். ராமனை கோயிலுக்கு அழைத்துச் செல்கிறார் வசிஷ்டர். அங்கு சென்று வழிபாடு செய்த பிறகு தருப்பைப்புல் ஆசனத்தில் ராமனை அமர வைத்து நாளைய பட்டாபிஷேகத்திற்கான விரதம் மேற்கொள்ளும்படி அவனுக்கு அறிவுறுத்துகிறார். அப்படி பாடலில் செய்தி வருகிறது. அவனை தருப்பைப்புல்லில் அமர வைத்து பட்டாபிஷேகத்திற்கான விரதம் மேற்கொள்ளும்படி வசிஷ்டர் செய்தார் என்று ஒரு பாடலில் செய்தி சொல்லப்படுகிறது. அப்படி அந்த காட்சியை அங்கு நிறுத்திவிட்டு இப்போது கம்பர் தம்முடைய கவிதையாகிய படப்பிடிப்பு கருவியை வேறொரு பக்கம் திருப்புகிறார். அங்கு என்ன காட்சி நமக்கு புலப்படுகிறது என்றால், நகரத்தை மக்கள் அலங்கரிக்கக்கூடிய காட்சி. நாளை ராமனுக்கு முடிசூட்டு விழா என்ற அறிவிப்பு வந்துவிட்டது. எனவே மக்கள் எல்லாம் குதூகலத்தின் உச்சத்தில் நின்று பரபரப்பாக பரவசத்துடன் அந்த நகரத்தின் தெருக்களை எல்லாம் அலங்கரிக்க தொடங்குகிறார்கள். எவ்வாறு அலங்காரம் இருந்தது என்பதை சில பாடல்களில் வரிசையாக கம்பர் சொல்லி வருகிறார். கம்பர் இந்த அலங்காரங்களை வர்ணிப்பதை பற்றி நாம் கேட்கவே வேண்டியதில்லை. இந்த அலங்கரித்தல், ஒப்பனை செய்தல் போன்ற இடங்களிலெல்லாம் கம்பருடைய எழுதுகோல் கவித்துவத்தின் உச்சத்தை போய் உரசும். அந்த அளவிற்கு கம்பருடைய தன்மைகளை நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். இவ்வாறாக நகரத்தை அலங்கரிக்கக்கூடிய அந்த இடத்திலும் கம்பர் நல்ல வர்ணனைகள் பல செய்து கொண்டு வருகிறார். அப்படி வரக்கூடிய கம்பர் திடீரென்று ஒரு இடத்தில் தம்முடைய அந்த கவிதை படப்பிடிப்பு கருவியை நிலை கொள்ளச் செய்கிறார். அப்படி வரிசையாக காட்டிக்கொண்டே வந்தவர் சட்டென்று ஒரு இடத்தில் காட்சியை உரை நிலையில் நிறுத்துகிறார். அங்கே என்ன என்று நாம் பார்க்கும்போது அங்கு ஒருத்தி வருகிறாள். எப்படி நாம் இன்றைக்கு திரைப்படங்களில் அமைதியாக சென்று கொண்டிருக்க கூடிய கதையில் திடீரென்று ஒரு எதிர்நிலை பாத்திரம் வரும்போது அதை சிறப்பித்து காட்டுவதற்காக மிக நெருங்கிய காட்சியில் அந்த பாத்திரத்தை காட்டுவார்கள். பின்னணி இசையில் அந்த பாத்திரத்தினுடைய தன்மையை நமக்கு புலப்படுத்துவார்கள். வெவ்வேறு கோணங்களில் அந்த பாத்திரத்தை காட்டி நமக்கு அந்த பாத்திரம் ஏதோ ஒன்றை செய்யப்போகிறது என்று தோன்ற வைத்து விடுவார்கள். அந்த பாத்திரம் வந்தவுடன் கதையில் மாறுதல் நடக்கப் போகிறது என்று அந்த பாத்திரத்தை காட்டும் போதே நமக்கு தோன்ற வைத்து விடுவார்கள் இன்றைய திரைக்கலைஞர்கள். இதை நாம் பார்க்கிறோம். அதை போல இங்கு கம்பர் செய்கிறார். ஒரு பாத்திரத்தை காட்டுகிறார் பெண் பாத்திரம். அவளை பற்றி ஒரு சிறப்பு காட்சியை நம் கண் முன்பு கொண்டு வந்து காட்டிவிடுகிறார். அன்னகர் அணிவுறும் அமலை வானவர் பொன்னகர் இயல்பென பொலியும் இயல்வையில் இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடுமன கூனி தோன்றினாள். கூனி வருகிறாள். அவளுடைய பெயர் மந்தரை என்பது. அவளுடைய உடல் கூனி இருந்ததனால் அவளுக்கு கூனி என்ற ஒரு பெயர் மற்றவர்களால் சொல்லப்பட்டது. கம்பர் இந்த இரண்டு பெயர்களையுமே அந்த பாத்திரத்திற்கு பயன்படுத்துகிறார். ஆனால் கம்பர் இங்கு அவளை அறிமுகப்படுத்தும் போது கொடுமன கூனி என்று சொல்லுகிறார். கொடுமன கூனி தோன்றினாள். அவள் அந்த ஆனந்தமயமான அந்த நகரத்தின் காட்சிகளுக்கு ஊடாக திடீரென்று வருகிறாள். அவள் வருவதை கொடுமன கூனி தோன்றினாள் என்ற சொற்றொடரால் கம்பர் கூறுகிறார். கூனி தோன்றினாள் என்று சொல்லும்போது என்று மட்டும் அவர் சொல்லியிருந்தால் அந்த கூனியினுடைய உடல் வடிவை மட்டுமே குறித்து அவளை கூனி என்று கம்பர் குறித்திருக்கிறார் என்று நாம் முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியும். இங்கு கூடுதலாக ஒரு அடை சேர்த்து சொல்கிறார், கொடுமன கூனி. கொடுமனம் என்றால் கொடிய மனம் என்ற ஒரு பொருள். கொடுமனம் என்றால் வளைந்த மனம், கோணல் மனம் என்ற ஒரு பொருளும் உண்டு. கொடுமை என்ற சொல்லிலிருந்து இந்த கொடு என்ற அந்த அடை வருகிறது. கொடுமை என்பதற்கு மிக மோசமானது, உக்கிரமானது என்ற ஒரு பொருளை நாம் இப்போது வழக்கத்தில் சொல்லுகிறோம். அந்த கொடுமை என்பதற்கு கோணல், வளைவானது என்ற ஒரு பொருளும் உண்டு. அந்த பண்பு பெயருக்கு அப்படி ஒரு பொருளும் உண்டு. அதிலிருந்துதான் கோடுதல், வளைதல் என்ற பொருளெல்லாம் வருகிறது. கொடு என்பதிலிருந்துதான் கோடுதல் என்ற சொல்லெல்லாம் வருகிறது. ஆக இந்த கொடுமனம் என்ற சொல்லு என்ற அந்த சொற்றொடருக்கு கோணல் மனம் என்ற ஒரு பொருளும் உண்டு. கம்பர் அவளுடைய உடல் தோற்றத்தை வைத்து அவளை கூனி என்று மட்டும் சொல்லவில்லை. அவள் உடல் வளைந்து இருந்தது போல் உள்ளமும் வளைந்திருந்தது, உள்ளமும் கோணி இருந்தது. அவள் கோணல் மனக்காரி என்பதனால் அவளுக்கு கூனி என்ற பெயர் தகும் என்பதை சொல்லாமல் சொல்லும் விதமாக அந்த அடையை கொடுக்கிறார். தேர்ந்தெடுத்தே அந்த அடையை கொடுக்கிறார். கொடுமன கூனி என்று சொல்கிறார். கோணல் மனத்தை உடைய, அப்படி மனம் கோணி இருப்பதனால் கூனி என்னும் பெயர் உடையவள் அவள் என்று தொனிக்கும் விதமாக சொல்கிறார். வெறும் உடல் கோணலை வைத்து ஒருவருக்கு இந்த சமூகம் பெயர் கொடுக்கும். ஆனால் நாகரிகமானவர்கள் உடல் அமைப்பை வைத்து ஒருவருக்கு ஒரு பெயரை பெரும்பாலும் கொடுக்க மாட்டார்கள். எதிர்மறையான பெயர்களை அவ்வாறு கொடுக்க மாட்டார்கள். அந்த உடல் குறைபாடுகளை வைத்து ஒருவரை அடையாளப்படுத்துவது என்பது நாகரிகமான நல்ல பண்புடையவர்கள் செய்யக்கூடிய செயல் அல்ல. எனவே கம்பனும் இங்கு அவளுடைய உடல் கூணலை வைத்து அவளை கூனி என்று சொல்லக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டவராக, அவளுடைய மனதும் கோணல் பட்டு இருந்தது. அப்படி கோணல் பட்டு இருந்ததனால் அவள் கூனி என்ற பெயருக்கு தகுதி உடையவளாக இருக்கிறாள். அவளுக்கு உடல் கூணல் இருந்தாலும் கூட மனக்கூணல் தான் அவளுடைய கூனி என்ற பெயருக்கு மிக பொருத்தமானது என்பது போல நமக்கு தோன்றும்படி அந்த சொற்றொடரை அமைக்கிறார். கொடுமன கூனி தோன்றினாள், கோணல் மனக்காரியாகிய அந்த கூனி அங்கு தோன்றினாள் என்று அவள் வந்ததை சொல்லுகிறாள். அதற்கு ஒரு உவமை பயன்படுத்துகிறார். அவள் அங்கு தோன்றியதற்கு அவளுக்கு ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த உவமைதான் கம்பருடைய தனித்துவமான தன்மையை காட்டக்கூடிய ஒரு உவமையாக இருக்கிறது. உவமைகளை பயன்படுத்துவதில் கம்பர் தேர்ந்தவர். மற்ற புலவர்களைப் போல சாதாரணமான உவமைகளை அவர் பயன்படுத்துவதில்லை. கதையின் போக்கிற்கு ஏற்ப அவருடைய உவமை அமையும். இங்கு கூனி தோன்றியதை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் புன்னரும் கொடுமன கூனி தோன்றினாள். ராவணன் செய்த தீமையைப் போல கூனி தோன்றினாள் என்று சொல்கிறார். அவளுடைய அந்த தோற்றத்திற்கு கம்பர் காட்டக்கூடிய உவமை ராவணனுடைய பாவம், பாவம் வெளிப்பட்டது போல. ராவணன் நிறைய அட்டூழியங்கள் செய்து பாவங்களை ஈட்டி வைத்திருப்பவன். ஆனால் அந்த பாவங்கள் எல்லாம் அதுநாள் வரைக்கும் வெளிப்படாமல் அடங்கி இருந்தன. அப்படி அடங்கி இருந்ததனால் அவனுடைய அந்த அதிகாரம் எட்டு திசையும் செல்லக்கூடிய அவனுடைய அந்த ஆக்ஞா சக்கரம் எந்த குறையும் இல்லாமல் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. அவன் மிக வலிமை வாய்ந்த அரசனாக, ஆதிக்க மிக்கவனாக ஆண்டு கொண்டிருந்தான். பெரும் செல்வம் உடையவனாக இலங்கையை அவன் ஆண்டு கொண்டிருந்தான். எல்லோரையும் தனக்கு கீழாக வைத்து ஆண்டு கொண்டிருந்தான். அந்த ஆட்சி முறையில் அவனுக்கு எந்த தீங்கும் வரவில்லை. அவனுடைய புண்ணிய பலனாக அவையெல்லாம் நடந்தனவோ என்று நாம் கருதும்படியாக அவனுடைய வாழ்க்கையில் எந்த இன்னலும் தோன்றாமல் அவன் மிக சௌகரியமாக அரசாட்சி நடத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு பாவ கணக்கு ஒன்று இருக்கிறது. அந்த பாவம் அது நாள் வரைக்கும் வெளிப்படாமல் இருந்ததனால் அவன் வாழ்க்கை சௌகரியமாக மிகவும் சுக வாழ்வாக அமைந்திருக்கிறது. ஆனால் இப்போது அவனுடைய அந்த பாவ கணக்கில் இருந்து பாவம் வெளிப்பட்டு அவனுக்கு பலன் தர புறப்பட்டது போல கூனி தோன்றிவிட்டாள் என்று கம்பர் சொல்கிறார். இந்த கூனி வந்ததில் இருந்துதான் இனிமேல் ராவணனுக்கான அழிவு காலம் ஆரம்பமாக போகிறது என்பதை கம்பர் உணர்த்துவதற்காக இவ்வாறு பயன்படுத்துகிறார். இந்த கூனி வெளிப்பட்டு வந்தது ராமனுடைய பாவம் வெளிப்பட்டு வந்தது போல, ஏனென்றால் இவள் வந்துதான் ராமனை காட்டுக்கு அனுப்ப போகிறாள். ராமன் காட்டுக்கு போகக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் ராவணனுக்கும் ராமனுக்கும் பகை மூண்டு ராவணன் தன்னுடைய நாசத்தை சந்திக்க இருக்கிறான் என்பதனால் எல்லாத்திற்கும் ஆரம்ப புள்ளி, எல்லா செயல்களுக்கும் ஆரம்ப புள்ளியாக இந்த கூனி இருக்கிறாள் என்பதனால் இவள் வருவதை அந்த ராவணனுடைய பாவம் வெளிப்பட்டு வந்தது போல் இருந்தது என்று கம்பர் ஓமை சொல்லுகிறார். அது மிகவும் ரசிக்கத்தகுந்த கதையின் போக்கோடு ஒத்த ஓமையாக இருக்கிறது. இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல், அந்த தீமை என்பது பாவம் என்ற பொருள் தரக்கூடியதாக வந்திருக்கிறது. இழைத்த தீ பாவத்தை போல செய்த, இழைத்தல் என்பது இங்கு செய்தல் என்ற பொருளில் வருகிறது. இன்னல் செய் ராவணன் செய்த பாவங்களைப் போல, அந்த பாவங்கள் எல்லாம் அவனுக்கு பலன் கொடுக்காமல் அவையெல்லாம் ஒரு பக்கம் ஒடுங்கி இருந்தன. காலம் வரும் வரைக்கும் அந்த பாவ கணக்கு வெளியே வராது, அது மறைந்து இருக்கும். இவர்கள் நினைத்து கொள்வார்கள், பாவம் செய்தவர்கள் என்ன நினைத்து கொள்வார்கள் என்றால், நாம் எவ்வளவோ தீங்கு செய்து விட்டோம், எவ்வளவோ அட்டுழியம் செய்திருக்கிறோம், பஞ்சமா பாதகங்கள் எல்லாம் செய்திருக்கிறோம், நாம் நன்றாகத்தானே இருக்கிறோம், நமக்கு என்ன தீங்கு வந்து விட்டது என்று அவர்கள் ஒரு எக்களிப்பாக நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த கணக்கெல்லாம் அங்கு ஒரு இடத்தில் அடங்கி இருக்கும், ஒரு காலத்தில் வெளிப்படும். அப்படி வெளிப்பட தோன்றிவிட்டது என்றால் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை மிகவும் சிக்கலுக்குரியதாக, துன்ப துயரங்கள் நிறைந்ததாக மாறிப்போய்விடும். அப்படிப்பட்ட தன்மையை நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கத்தான் செய்கிறோம். நன்றாக இருந்த சிலர் திடீரென்று எதிர்மறையான பல இன்னல்களுக்கு ஆட்படுவதையும், இன்னல்கள் பல அனுபவிப்பவர்கள் திடீரென்று மிகவும் சௌகரியமான வாழ்க்கை முறைக்கு மாறுவதையும் நாம் பார்க்கிறோம். இதற்கு வைதீகம் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், அவரவர்களுடைய பாவ புண்ணிய கணக்கு தான் என்று வைதீக மதம் காரணம் சொல்கிறது. வைதீக மதம் மட்டுமல்ல, பௌத்தமும் சமணமும் கூட இந்த பாவ புண்ணிய கணக்கை ஒத்துக்கொள்கின்றன. எனவே ராவணன் செய்த அந்த பாவம் அதனால் வரைக்கும் அடங்கி இருந்தது, மறைந்திருந்தது, இருக்கும் இடம் தெரியாமல் இருந்தது. இப்போது கூனி தோன்றுவது என்பது அவனுடைய பாவம் வெளிப்பட்டு வந்தது போல் இருந்தது என்று கம்பர் சொல்வதன் மூலம் இராவணனுக்கான அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது என்ற செய்தியை நாம் அந்த உவமையின் மூலம் புரிந்து கொள்கிறோம். இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல், இன்னல் செய்கின்ற அந்த ராவணன் இதுநாள் வரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாம் வெளிப்பட்டு தோன்றுவது போல கொடுமன கூனி தோன்றினாள். கோணல் மனம் கொண்ட அந்த கூனி அங்கு புலப்பட்டால் வந்தாள் என்று கம்பர் பாடுகிறார். அந்த கொடுமனம் என்பதற்கு ஒரு அடை கொடுக்கிறார், துன்னரும் கொடுமனம் என்று கொடுக்கிறார். துண்ணுதல் என்றால் பொருந்துதல் என்று அர்த்தம். துன்னரும் என்றால் பொருந்துவதற்கரிய அல்லது நெருங்குவதற்கரிய என்ற பொருள் தரக்கூடிய, நெருங்குவதற்கரிய என்ற பொருளில் எடுத்துக்கொண்டால் அந்த கூனி பக்கம் வேறு யாரும் நெருங்கி போக முடியாது, அந்த அளவிற்கு அவள் கொடிய மனம் கொண்டவள், அவள் பக்கம் யாரும் செல்ல முடியாது, நெருங்குவதற்கரியவள் அவள், அவ்வளவு மோசமானவள், பெரிய பாதகி அவள், அவளோடு யாரும் பழக முடியாது, இணைந்து இருக்க முடியாது, நெருங்க முடியாது என்பதை சொல்வதற்காக துன்னரும் கொடுமன கூனி என்று சொன்னதாக எடுத்துக்கொள்ளலாம். துண்ணுதல் என்பதற்கு நெருங்குதல் என்ற பொருளில் அந்த உரை நாம் சொல்லலாம். இல்லை என்றால் பொருந்துதல் என்ற பொருள் எடுத்துக்கொண்டால் மற்ற யாருக்கும் பொருந்துவதற்கரிய கொடிய மனம், வேறு யாருக்கும் அப்படி ஒரு மனம் பொருந்தி இருக்கவில்லை, அவளுக்குத்தான் பொருந்தி இருக்கிறது, அப்படிப்பட்ட மனத்தை உடையவளாக அவள் இருக்கிறாள், வேறு யாருக்கும் அப்படி ஒரு மனம் இருக்காது, அவ்வளவு கொடுமையான மனம் இருக்காது, அத்தகைய கொடுமனம் உடையவளாக அவள் இருந்தாள், மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு கொடிய மனம் அவள் பெற்றிருந்தாள் என்பதை சொல்வதற்காக துன்னரும் கொடுமனம் என்று சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறாக கூனி தோன்றுகிறாள். அவள் எப்போது தோன்றுகிறாள் என்றால் அந்த நகரத்தை எல்லாம் மக்கள் பரவசத்தோடு பரபரப்பாக ஆரவாரத்தோடு அலங்கரித்து கொண்டிருக்கும் போது அவள் தோன்றுகிறாள். அவள் அந்த தோன்றக்கூடிய அந்த நேரம் எது என்பதை முதல் இரண்டு அடியில் கம்பர் குறிக்கிறார். அன்னகர் அணிவுறும் அமலை வானவர் பொன்னகர் இயல்பென பொலியும் இயல்பையில், அன்னகர் அணிவுறும் அமலை, அந்த அயோத்தி மாநகரத்தை அலங்கரிக்கின்ற ஆரவாரம், அமலை என்றால் ஆரவாரம் என்ற பொருள், இப்போது நாம் இந்த ஆரவாரத்திற்கு நிறைய சொற்களை பயன்படுத்துகிறோம், சந்தடி, ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு, சத்தம், ஓசை என்றெல்லாம் பல சொற்கள் இருக்கின்றன. ஒரு பாடல் கம்பர் ஏற்கனவே நாம் பார்த்த பாடல்தான், அதில் வரிசையாக இந்த ஓசைக்கு பல்வேறு சொற்கள் வருவதை ஒரே பாடலில் வெவ்வேறு வார்த்தைகளில் கம்பர் காட்டியிருப்பார். ஓசை என்ற பொருளிலேயே வரக்கூடிய வெவ்வேறு வார்த்தைகளை வரிசையாக கம்பர் சொல்லியிருப்பார். ஆறுபாய் அறவம் மள்ளர் ஆலைபாய் அமலை ஆலை சாறுபாய் ஓதை வேலை சங்கின்வாய் பொங்கும் ஓசை ஏறுபாய் தமரம் நீரில் எருமைபாய் தொழில் இன்ன மாறுமாறாகி தம்மில் மயங்குமா மருதவேலி என்று பாலகாண்டத்தில் ஆரம்பத்தில் வர்ணனை பாடல் ஒன்று சொல்லுகிறார். அதில் அறவம் அமலை ஓதை ஓசை தமரம் துழனி என்றெல்லாம் வெவ்வேறு சொற்களை ஓசை என்ற ஒரே பொருளில் கம்பர் அங்கு கையாண்டிருக்கிறார். ஒரு பொருள் பல சொல் அங்கு அடுக்கி வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த பாடலில். அந்த பாடலில் இந்த அமளை என்ற சொல் வந்திருக்கிறது. ஆலை பாய் அமலை, ஆலையில் கரும்பு கரும்புச்சாறு எடுக்கக்கூடிய, ஆலையில் இருந்து வரக்கூடிய ஆரவார ஓசையே ஆலை பாய் அமலை என்று கம்பர் அங்கு குறித்திருந்தார். அந்த அமலை என்ற சொல் ஆரவாரம் பெருத்த ஓசை என்ற பொருளில் அங்கு வந்திருந்தது. அதே பொருளில் தான் இங்கு வருகிறது. அன்னகர் அணிவுறும் அமலை, அந்த அயோத்தி மாநகரை அலங்கரிக்கின்ற அந்த ஆரவாரமானது வானவர் பொன்னகர் இயல்பென பொழியும் இயல்வையில், தேவர்கள் வசிக்கக்கூடிய தேவலோக அமராவதி நகர், அமராவதி நகரினுடைய இயல்பை போல பொழிகின்ற அந்த தருணத்தில் இயல்வை என்ற சொல் ஒரு அரிய சொல். அது அந்த தருணத்தில், அந்த சமயத்தில், அந்த காலத்தில் என்ற பொருளில் வருகிறது. பொழியும் இயல்வையில் அந்த அயோத்தி மாநகரே தேவலோக தலைநகராகிய அமராவதி பட்டணமோ என்று கருதப்படக்கூடிய தன்மையோடு பொழிகின்ற அந்த தருணத்தில் மக்கள் எல்லோரும் நகரத்தை அலங்கரித்து விட்டார்கள். சிறப்பான அலங்காரங்கள், எங்கும் தோரணங்கள், பூரண கும்பங்கள், ஜொலி ஜொலிப்புகள், தகத்தகாயமான காட்சிகள், இப்படி அந்த நகரமே பூலோக சொர்க்கம் போல காட்சி அளிக்கிறது. அப்படி காட்சி அளிக்கின்ற அந்த தருணத்தில் புன்னரும் கொடுமன கூனி தோன்றினாள். எப்படி அமைதியான நல்ல சுபமான கதையின் போக்கில் இடையில் திடீரென்று ஒரு எதிர்மறை பாத்திரம் தோன்றுவதை இன்றைய திரைக்கலைஞர்கள் காட்சிப்படுத்துகிறார்களோ அப்படி காட்சிப்படுத்துகிறார் கூனியினுடைய வருகையை கம்பர். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, அமலைக்கும் அமளின்னு இப்ப சொல்றாங்க இல்லையா, அதுக்கும் சம்மந்தம் இருக்காங்க? இப்போ அமளி அமளி துமளிப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அதற்கான அந்த லகரம் லி, அது பொது லகரம் போடுகிறார்கள். பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடிய அந்த லி போடுகிறார்கள். அது ஒருவேளை இதில் இருந்து கூட திரிபடைந்த சொல்லாக இருக்கலாம். ஆனால் அமளி என்பதும் இதே பொருளில் தான் வருகிறது. இந்த சொல்லே அப்படி திரிபடைந்திருக்கலாம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அமளி என்ற சொல்லே அமளியாக மாறியிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் இரண்டுமே ஒத்த பொருளுடையவை தான். அமளி துமளிப்படுகிறது என்று சொல்லுவார்கள். சட்டசபையில் அமளி நிலவியது. அமளி நிலவியது. இந்த சொல்லுதான் அவ்வாறு தெரிந்ததாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரி ஐயா, அதே போல அமர்க்களம்னு இன்னொரு சொல்லு. அது இன்றைக்கு நாம் வேறு பொருளில் கையாளுகிறோம். அமர்க்களம் என்றால் மிகவும் ஆரவாரமாக தாம் தூம் என்று ஒரு காரியத்தை செய்வதை அவர் அமர்க்களப்படுத்தி விட்டார் என்று நாம் சொல்கிறோம். வேறு ஒரு பொருளில் அது இன்றைக்கு நடைமுறைக்கு வந்துவிட்டது. ஆனால் அமர்க்களம் என்பதனுடைய சொற்பொருள் என்னவென்றால் போர்க்களம் என்பதுதான் அதனுடைய சொற்பொருள். அமர் என்றால் போர் என்று அர்த்தம். களம் என்றால் அந்த போர் நடக்கக்கூடிய இடம். போர்க்களம், யுத்த பூமி என்பதுதான் அதனுடைய பொருள். அது இன்றைக்கு வேறு பொருளில் கையாளப்படுகிறது. போர்க்களத்தில் எப்போதும் ஆரவாரமும் பெருத்த ஓசையும் சந்தடியும் நிரம்பி இருக்கும் அல்லவா? அப்படி இருக்கக்கூடிய இடத்தை அமர்க்களமாக இருக்கிறது அந்த இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு இப்போது வந்துவிட்டது. அதை போல இந்த இடமும் இருப்பதனால் அந்த சொல்லை இந்த மாதிரியான இடங்களுக்கும் பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். அதுதான் அதனுடைய சொற்பொருள், போர்க்களம் என்பது. ஆனால் அது இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய தன்மை என்பது வேறு. போர்க்களம் போன்ற சந்தடி நிரம்பிய இடங்களை எல்லாம் குறிப்பதற்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. எல்வை என்பது தமிழ் வார்த்தையா? ஆ எல்வை, ஏழ்வை, ஏல்வை, ஏல்வை, ஏல்வை. ஆமா அது எல்வை என்று கூட சில இடங்களில் வரும். நீங்கள் அது தவறாக சொன்னால் கூட அதுவும் சரிதான். எல்வை இங்கு ஏழ்வை என்று இருக்கிறது, சில இடங்களில் எல்வை என்று கூட வரும். ஏழ்வை என்பது தூய தமிழ் வார்த்தை, அந்த சமயத்தில் அந்த நேரத்தில் என்று பொருள் ஏழ்வை. சமயம் என்றால் அது வடமொழி சொல் தானே, சமயம். ஆமா சமயம் என்பது அது கூட ரெண்டு கருத்து இருக்கிறது. சமயம் என்பது மதத்தை குறித்தால் அது வடசொல், சமயம் என்பது நேரத்தை குறித்தால் அது தமிழ் சொல்லாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். அது அந்த ஒரு வார்த்தையில் ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. சமயம் என்பது மதம் குறிக்கக்கூடிய ஒரு மதத்தை குறிப்பிடக்கூடிய, இல்லை இல்லை மாற்றி நான் சொல்லுகிறேன், சமயம் என்பது மதத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்தால் அது தூய தமிழ் சொல்லாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சமைதல், பக்குவப்படுதல், மனிதனை பக்குவப்படுத்துவது மதம் என்பதனால் மதத்திற்கு சமயம் என்ற தமிழ் சொல் பொருத்தமானது. மதத்தை சமயம் என்று சொல்லலாம், அது சமைதல் என்பதில் இருந்து வருகிறது. எனவே சமயம் என்ற சொல் தமிழ் சொல், அது மதத்தை குறித்தால் தமிழ் சொல், ஆனால் அது நேரத்தை குறித்தால் வட சொல் என்று சொல்லுவார்கள், அப்படி சொல்லுவார்கள். அது இன்னொரு தோன்றியது, இதுவரை கம்பர் ராவணனை பற்றி முதல் முறையாக இந்த பாடலில் கூறுகிறாரா? ஏற்கனவே ஒரு சில இடங்களில் கூறியிருப்பார். அந்த பாடல்களை நாம் பார்க்கவில்லை. கதையின் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பார் ஓ அந்த. சரி. ஆமாம், இங்கு கதையின் போக்கில் சொல்லுகிறார், அப்படி சொல்லுகிறார். சரி. பொன்னகர் என்றால் அதனுடைய சொற்பொருள் தங்க பட்டணம், தங்கமயமான ஒரு நகரம் என்று அர்த்தம். அது பொதுவாக சொர்க்கத்தை குறிக்கும், அதாவது அமராவதி, இந்திரனுடைய தலைநகராகிய அமராவதியை குறிக்கும். அதை பொன்னகர் என்று இலக்கியங்களில் குறிப்பிடுவது ஒரு மரபு. வானவர் பொன்னகர் என்று சொல்லும்போது உறுதியாகி விடுகிறது. பொதுவாக பொன்னகர் என்று பூமியில் உள்ள ஒரு பட்டணத்தை கூட நாம் சிறப்பித்து சொல்லலாம். பொன் போல தகதகப்பாக பளபளப்பாக இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை பொன்னகர் என்று சொல்லலாம். ஆனால் அது சிறப்பாக தேவர்களுடைய தலைநகராகிய அமராவதியைத்தான் குறிக்கும். இங்கு வானவர் பொன்னகர் என்று சேர்த்தே அவர் சொல்வதால் அது நேரடியாகவே அந்த அமராவதி பட்டணத்தை குறிக்கக்கூடிய சொற்றொடராக அமைந்து விடுகிறது. அந்த சொர்க்க நகரம் போல அயோத்தி மா நகரம் பொழிந்தது. அப்படி பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் கூனி வந்து விட்டாள் என்று கம்பர் சொல்கிறார். அடுத்த பாடல் போகலாமா? அடுத்த பாடல் போலயா? ஆ, இது அடுத்த பாடலே தான். அந்த மூலநூலிலேயே இந்த பாடலுக்கு அடுத்த பாடலாக வரக்கூடிய பாடலாகவே இந்த 125வது பாடலும் இருக்கிறது. ரெண்டுமே பக்கத்து பக்கத்து பாடல் தான், இடையில் எந்த பாடலும் விடுபடவில்லை. எனவே கம்பருடைய அந்த கவிதை போக்கு எப்படி இருக்கும் என்பதை, எப்படி இருக்கிறது என்பதை பக்கத்து பக்கத்து பாடல் என்பதனால் நாம் துல்லியமாக உணர்ந்து கொள்ள முடியும். கூனி வந்துவிட்டால் என்று கூனியை காட்சிப்படுத்துபவர் அதன் பிறகு கூனியை அப்படியே நெருங்கிய காட்சியில் காட்டுகிறார். அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாள், காலில் இருந்து தலை வரைக்கும் காட்டுவார்கள் அல்லவா இன்றைய திரைப்படங்களில். அப்படியே கதாநாயகன் வருவதாக இருந்தாலும் சரி, எதிர்மறை கதாபாத்திரம் வந்து வருவதாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் வித்தியாசப்படுத்தி காட்டுவார்கள். வித்தியாசமான கோணத்தில் அவருடைய முழு உருவத்தையும் காட்டுவார்கள். அடியிலிருந்து முடி வரையும் காட்டுவார்கள், அல்லது முடியிலிருந்து அடி வரைக்கும் காட்டுவார்கள். இப்படியெல்லாம் காட்டுவார்கள், மிக நெருங்கிய காட்சியாக காட்டுவார்கள். அப்படி குனியை பற்றி நெருங்கிய காட்சியாக நம் கண் முன்பு மறைந்து காட்டுகிறார் கம்பர். தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினாள், ஊன்றிய வெகுளியால் உழைக்கும் உள்ளத்தாள், கான்றெறி நயனத்தால் கதிக்கும் சொல்லினாள், மூன்று உலகினுக்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள். அவள் எப்படிப்பட்டவள்? அப்படி தோன்றினாலே அந்த தோன்றிய அந்த கூனி எப்படிப்பட்டவள்? தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினாள், அவள் உள்ளம் கடந்து துடித்து கொண்டு இருக்கிறது. அவள் இயல்பு நிலையில் இல்லை, அவளுடைய மனம் சாதாரணமானதாக இல்லை, மனம் குமைந்து கொண்டு இருக்கிறது, தவிக்கிறாள், துடிக்கிறாள், குமைகிறாள், குமுறுகிறாள். அவளுடைய தன்மையை இன்னவென்று சொல்ல முடியாது. எனவேதான் துடிக்கும் நெஞ்சினாள் என்று முதலடியில் சொன்னவர் இரண்டாவது அடியில் உழைக்கும் உள்ளத்தாள் என்று சொல்கிறார். நெஞ்சு என்பதும் உள்ளம் என்பதும் ஒரே பொருள் தரக்கூடிய வார்த்தை தான். அவளுடைய உள்ளம் அவ்வாறு பல்வேறு உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு உள்ளாகி எரிமலையாக கொப்பளித்துக் கொண்டு இருந்தது என்பதை காட்டுவதற்காக அந்த உள்ளம் என்ற பொருள் தரக்கூடிய இரண்டு வெவ்வேறு வார்த்தைகளை வைத்து வெவ்வேறு விதமாக அதை சொல்கிறார். துடிக்கும் நெஞ்சினாள் என்றும் சொல்கிறார், உழைக்கும் உள்ளத்தாள் என்றும் சொல்கிறார். தோன்றிய கூனியும் துடிக்கும் நெஞ்சினாள், ஊன்றிய வெகுளியாள், அவள் மனத்திற்குள் ஆழமாக ஊன்றப்பட்டிருக்கிறது, பதிவாகி இருக்கிறது ஒரு கோபம். அப்படிப்பட்ட கோபம் உடையவளாக அவள் இருக்கிறாள், வெகுளி உடையவளாக அவள் இருக்கிறாள், ஊன்றிய வெகுளியாள். வெகுளி என்றால் கோபம் என்று அர்த்தம். இப்போது நாம் வெகுளி என்ற வார்த்தையை முற்றிலும் வேறு ஒரு பொருளில் பயன்படுத்துகிறோம். அவன் ரொம்பவும் வெகுளி என்று சொல்கிறோம். அது அப்பாவி என்ற பொருளில் பயன்படுத்துகிறோம். அது இப்போது புதிதாக நடைமுறையில் அவ்வாறு சொல்லுகிறார்கள். இலக்கியங்களில் அப்பாவி என்ற பொருளில் வெகுளி என்ற சொல் எங்கும் வந்திருப்பதாக தெரியவில்லை. கோபம் என்ற பொருளில் வருகிறது. திருக்குறளில் கூட வெகுளி என்ற சொல் கோபம் என்ற பொருளில் தான் வந்திருக்கிறது. ஊன்றிய வெகுளியா, மிகவும் மனத்திற்குள் ஆழ பதிந்த கோபத்தை உடையவள், அப்படிப்பட்டவளாக அவள் இருக்கிறாள். உழைக்கும் உள்ளத்தாள், வேதனைப்படுத்துகின்ற உள்ளத்தை உடையவள். உழைத்தல் என்றால் வேதனைப்படுத்துதல். இந்த உழைத்தல் என்ற வார்த்தையை கிராமப்புறங்களில் எல்லாம் பயன்படுத்துவார்கள். மன உளைச்சல் மிகவும் அவனுக்கு இருக்கிறது, ரொம்பவும் உளைச்சலாக இருக்கு. கைகால் வேதனையை கூட என்ன சொல்வார்கள் என்றால் கைகால் உளைச்சல் என்று சொல்வார்கள். மனம் வேதனைப்பட்டால் கூட மன உளைச்சல் ரொம்பவும் தாங்காமல் அவன் தவிக்கிறான் என்று சொல்வார்கள். அது இந்த உழைதல் என்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடியது தான். உழைதல் என்றால் வேதனைப்படுதல், அதிலிருந்து தான் இந்த உழைக்கும் என்ற சொல் வருகிறது. உழைக்கும் உள்ளத்தால் வேதனைப்படுத்துகின்ற உள்ளத்தை உடையவள், அவளை அந்த அவளுடைய உள்ளமே வேதனைப்படுத்துகிறது. கான்று எரி நயனத்தாள், அவள் கண்களிலிருந்து அக்னி வெளிப்படுகிறது, நெருப்பு பொறி சிதறுகிறது. கான்று எரி நயனத்தாள், எரிகின்ற கண்களை உடையவள், நயனம் என்றால் கண், எரிகின்ற கண்களை உடையவள், எரி நயனத்தாள், அது வினைத்தொகையாக வருகிறது. கண்கள் எரிதல் என்பது அந்த கண்ணில் இருந்து வெளிப்படக்கூடிய கோபத்தை அவ்வாறு சொல்வார்கள். கண்ணில் இருந்து நெருப்பு பொறி சிதற அவன் பார்த்தான் என்றெல்லாம் நீங்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவ்வாறு வர்ணித்திருப்பார்கள். நெருப்பு பார்வை பார்த்தான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது அதிலிருந்து வரக்கூடிய அந்த கோபத்தினுடைய உக்கிரத்தன்மையைத்தான் அவ்வாறு சொல்கிறார்கள். நீங்கள் நாய்களை பார்த்தீர்கள் என்றால் நாயினுடைய கண்கள் அது கோபப்பட்டு குறைக்கும் போது அந்த கண்களில் ஒரு நெருப்புத்தன்மையை பார்க்க முடியும். மனிதர்களில் அபூர்வமாக சில நேரங்களில் சில மனிதர்கள் கோபப்படும் போது நீங்கள் அவர்களுடைய கண்களில் அந்த நெருப்புத்தன்மை புலப்படுவதை பார்க்க முடியும். அந்த கண்களிலேயே கண்கள் ஏதோ சுடர்விட்டு எரிவது போல் தோன்றும். அவ்வாறே அவளுடைய கண்கள் இருந்தன என்று கம்பர் வரைந்து காட்டுகிறார். எரி நயனத்தால், எரிகின்ற கண்களை உடையவர், கான்று எரி நயனத்தால், காளுதல் என்றால் வெளிப்படுதல், கக்குதல் வெளிவருதல், காளுதல் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் இந்த கான்று என்பது. அதனுடைய இறந்த கால வடிவம் கான்று, இறந்த கால எச்ச வடிவம் கான்று எரி நயனத்தால். அந்த காளுதல் என்பதில் இருந்து கான்று என்ற இறந்த கால வினை எச்சம் வருகிறது. கான்று எரி நயனத்தால், வெளிப்பட்டு எரிகின்ற நயனத்தால், அதாவது கண்களில் இருந்து நெருப்பை சிந்துகின்றன கண்கள், நெருப்பை சிந்துகின்றன, நெருப்பை சிந்துகின்ற கண்களை உடையவள், அதைத்தான் அவர் கான்று எரி நயனத்தாள் என்று சொல்லுகிறார். வெளிப்பட்டு எரிகின்ற நயனத்தை உடையவள், நெருப்பை வெளிப்படுத்துகின்ற கண்களை உடையவள் என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காளுதல் என்ற வார்த்தை ஒரு அரிய வார்த்தை, இலக்கியங்களில் பல இடங்களில் வரும். காளுதல் என்றால் வெளிப்படுதல், கக்குதல் என்றெல்லாம் பொருள் தரக்கூடிய வார்த்தை. இந்த காளுதல் என்ற வார்த்தையை பாரதியார் கூட தமது கவிதையில் பயன்படுத்தி இருக்கிறார். காலமாம் வனத்தில் அண்ட கோலமாம் மரத்தில் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்காரம் இட்டுழவும் ஒரு வண்டு தழல் காலும் விழி நீல வண்ண மூல அத்து வாக்கள் என்னும் கால்களார் உடையதென கண்டு மறை உரைக்கு முனி ஓர் உரைத்தார் பண்டு என்று ஒரு பாடல், பாரதியினுடைய பாடல், சிந்து பாடல். அதில் தழல் காலும் விழி என்று பாரதி சொற்பிரயோகம் செய்கிறார். தழல் காலும் விழி என்று சொல்கிறார். நெருப்பை வெளிப்படுத்துகின்ற கண்கள், தழல் காலும் விழி என்று பாரதியினுடைய சொற்றொடர். அங்கு காளுதல் என்ற வார்த்தையை பாரதி பயன்படுத்துகிறார். அந்த காளுதல் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் கான்று என்ற இறந்த கால வினையெச்சம். கான்று எரி நயனத்தாள் கதிக்கும் சொல்லினாள், கதித்தல் என்றால் விரைவான தன்மை என்று பொருள். கதித்தல், அவன் துரித கதியில் சென்றான். கதி என்றால் வேகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. கதிக்கும் சொல்லினாள் என்றால் படபடவென்று பேசக்கூடிய வார்த்தையை உடையவள். அவள் நெஞ்சம் துடிக்கிறது, வேதனைப்படுகிறது, அவள் உள்ளத்திற்குள் கோபம் வேரூன்றி இருக்கிறது, கண்களில் இருந்து நெருப்பு பொறி சிதறுகிறது, வாய் படபடவென்று ஏதோ பேசிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் சிலரை பார்ப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள், பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள், அவர்களாக யாரையோ திட்டிக் கொண்டு இருப்பார்கள், மிகவும் கடின சொற்களை பயன்படுத்தி திட்டுவார்கள். அவர்களுடைய மன உளைச்சல் அந்த அளவிற்கு இருக்கிறது. அது அவர்களை அறியாமலேயே தானாக பேச செய்கிறது அவர்கள். அப்படி பேசிக் கொண்டு வருகிறாள், தானாக வாயில் இருந்து எதையோ சொற்களை உதிர்த்து கொண்டு வருகிறாள். அந்த சொற்கள் வேகமாக வருகின்றன, அவளுடைய உள்ள உணர்ச்சிகளை காட்டும் விதமாக வேகமாக அவளுடைய வாயில் இருந்து வெளிப்படுகின்றன. எனவேதான் கதிக்கும் சொல்லினாள் என்று கம்பர் சொல்லுகிறார். வேகமாக வெளிப்படுகின்ற சொற்களை உடையவள், விரைந்து வரக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடியவளாக அவள் ஏதேதோ பேசிக்கொண்டு வருகிறாள். அப்படிப்பட்டவள் எப்படிப்பட்டவள் என்று ஒட்டுமொத்தமாக அவளுடைய தன்மையை கடைசி அடியில் சொல்லி முடிக்கிறார். மூன்று உலகினுக்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள் அவள், இந்த மூன்று உலகங்களுக்குமே துன்பத்தை மூட்டக்கூடிய தன்மை உடையவளாக அவள் இருந்தாள். அந்த அளவிற்கு அவளுடைய உக்கிரத்தன்மை அமைந்திருந்தது. அவள் நினைத்துவிட்டால் பூலோகத்திற்கு மட்டுமல்ல, மேலுலகத்திற்கும் பாதாள உலகத்திற்கும் கூட துன்பத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுவாள். கலகம் மூட்டி துன்பத்தை விளைவித்து விடுவாள். இடுக்கண் என்றால் துன்பம் என்று போகும், துன்பத்தை மூட்டி விடுவாள். அந்த அளவிற்கு அவள் உக்கிரத்தன்மை வாய்ந்தவளாக, மிக மோசமானவளாக, பாதகத்தியாக அவள் இருந்தாள் என்பதை கம்பர் தம்முடைய வார்த்தைகளில் புலப்படுத்தி இருக்கிறார். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, வெகுளி என்றால் ஒன்றும் அறியாதவள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஒன்றிய வெகுளியார் அவள் ஒன்றும் தெரியாத அது ஒரு இல்லை, நான் சொன்னேன் அது இந்த காலத்தில் அவ்வாறு பொருள் இருக்கிறது, பொருள் வந்துவிட்டது. ஆனால் வெகுளி என்றால் கோபம் என்பதுதான் இலக்கியங்களில் பயின்று வரக்கூடிய பொருள். திருக்குறளிலேயே வெகுளி என்பது கோபம் என்ற பொருளில் தான் வந்திருக்கிறது. ஊன்றிய கோபம் என்றால் நெஞ்சில் ஊன்றிய கோபம் எடுத்துக்கலாமா? அதுதான் அதுதான், நெஞ்சில் அவளுக்கு கோபம் இருக்கிறது. அதற்கு உரையாசிரியர்கள் என்ன உரை சொல்லுவார்கள் என்றால், அவள் நெஞ்சுக்குள் ஏன் கோபம் ஊன்றி இருக்கிறது என்றால், அதற்கு ஒரு காரணம், சிறுவயதில் ராமன் விற்பயிற்சி செய்யும் போது, சிறுவர்கள் விற்பயிற்சி செய்வார்கள் அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள், அவ்வாறு ராமன் விற்பயிற்சி செய்யும் போது கையில் இருந்த வில்லில் இருந்து ஒரு மண் உருண்டையை கூனியினுடைய முதுகின் மீது பிரயோகித்து விட்டான். அந்த மண் உருண்டை போய் கூனியினுடைய முதுகில் விழுந்தது. அது விழுந்த அந்த கணத்திலேயே கூனியினுடைய கூன் நிமிர்ந்து விட்டது. அவள் நேரானவளாக ஆகிவிட்டாள். ஆனாலும் கூனிக்கு மனதிற்குள் ஒரு கோபம் அப்போது மூண்டுவிட்டது. இவன் நமது கூன் உருவத்தை கேலி செய்வதற்காகத்தான் இவ்வாறு நம் மீது மண் உருண்டையை பிரயோகித்திருக்கிறான் என்று அவன் மீது அப்போதே அவளுக்கு ஒரு கோபம் வந்துவிட்டது. அந்த கோபம், அந்த பழைய கோபம், அது அவளுடைய மனதில் ஊன்றி இருந்தது. அதைத்தான் கம்பர் இங்கு குறிக்கிறார் என்று உரை சொல்லுவார்கள். இந்த செய்தி கம்பரும் அடுத்த சில பாடல்களில் சொல்லியிருக்கிறார். அவள் அவ்வாறு கோபம், ராமன் மீது அவளுக்கு அவ்வாறு கோபம் உடையவளாக இருப்பதற்கு காரணம் அந்த மண் உருண்டை, அந்த சிறுவயதில் ராமன் பிரயோகித்த அந்த மண் உருண்டை தான் காரணம் என்று கம்பரும் ஒரு பாட்டில் சொல்லுகிறார். இதை கம்பர் சொல்லுகிறாரே தவிர வால்மீகியில் இந்த செய்தி இல்லை. ராமன் கூனி மீது மண் உருண்டையை அம்பாக செலுத்தினான் என்ற செய்தி வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, கம்ப ராமாயணத்தில் இருக்கிறது. கம்பர் இது புதிதாக புனைந்து புகுத்தியதா என்றால் அதுவும் இல்லை, கம்பர் புதிதாக புகுத்தவில்லை. கம்பருக்கு முன்பே ஆழ்வார்களுடைய பாடல்கள் சிலவற்றில் இந்த கூனி பற்றிய செய்தி வருகிறது. கூனி மீது ராமன் மண் உருண்டையை எரிந்த செய்தி வருகிறது. ஆழ்வார்கள் பாடிய திவ்ய பிரபந்தத்தில் சில பாடல்களில் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. ஆழ்வார்களுடைய பாடல்களையெல்லாம் உள்வாங்கி கொண்ட கம்பர் பன்னிரு ஆழ்வார்கள் மீது மிக மதிப்புடைய கம்பர் அவர்கள் சொன்ன செய்தியை தமது ராமாயணத்திலும் பயன்படுத்த வேண்டும் என்று எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். இது தமிழகத்தில் வழங்கப்பட்டு வந்த ராமாயணத்தில் இடம்பெற்ற ஒரு கதை கூறாக இருக்கிறது, மூல ராமாயணத்தில் இல்லை. இடத்திற்கு இடம் ராமாயணம் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு கதை போக்குகளிலுடன் இருக்கிறது. பல்வேறு மாற்றங்களை நாம் வெவ்வேறு ராமாயணங்களில் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் ஆதியில் இருந்தே ஒரு ராமாயணம் மக்கள் மத்தியில் வழக்கத்தில் இருந்திருக்கிறது. அந்த வழக்கத்தை ஒட்டியும் கம்பர் பல மாறுதல்களை செய்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் தனக்கு முன்னோர்களாக இருந்த ஆழ்வார்கள் போன்றவர்கள் சொன்ன கதை கூறுகளையும் அது வால்மீகத்தில் இல்லாமல் இருந்தாலும் கம்பர் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். அதில் ஒன்றுதான் இந்த கூனியை பற்றிய செய்தி, கூனி மீது ராமன் மண்ணுருண்டை எறிந்த செய்தி. இன்னொரு அர்த்தம் தோன்றுகிறது, அது சொல்லணுமான்னு தெரியல. இப்ப அது வந்து சொல்லுங்க. கூனி வந்து இப்ப வந்து ஊன்று கோல் அப்படின்னு சொல்லுவாங்களே, குச்சி வச்சு நடக்கிறது ஊன்றிய கோல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஊன்றிய வெகுளியால்னா குச்சி வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோக்காரி அப்படின்னு எடுத்துக்கலாமா, ஊன்றிய அந்த கோளுடைய. அப்படின்னா அதாவது அங்கு எதை ஊன்றினால் அந்த செய்யப்பட பொருள் இல்லை, அது செய்யப்படும் பொருள் மறைந்து வந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியே அர்த்தம் எடுக்கலாம். அது இலக்கியங்களில் அப்படியே எடுப்பார்கள். அந்த சொல் வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் அதை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். சில இடங்களில் எழுவாய் மறைந்து வரும், சில இடங்களில் செய்யப்படும் பொருள் மறைந்து வரும். இங்கு எதை ஊன்றினால், எதை ஊன்றியவள் அவள் என்று சொல்லும்போது அந்த ஊன்றுகோல் என்பது மறைந்து இருக்கிறது. எனவே கோலை ஊன்றிய வெகுளியாள், ஒரு கோலை கையில் ஊன்றி கொண்டு வரக்கூடிய கோபத்தை உடையவள் என்று கூட பொருள் எடுக்கலாம். அப்படி பொருள் எடுக்கும்போது அதற்கு நாம் ஒரு சொல்லை வருவிக்க வேண்டியிருக்கிறது. கோல் என்ற ஒரு சொல் வருவிக்க வேண்டியிருக்கிறது. அது மறைந்து நின்றதாக நாம் எடுத்துக்கொள்ள, அது நீங்கள் சொல் அப்படி உரை சொல்வதற்கும் இடம் இருக்கிறது. ஆனால் அவ்வாறு சொல்லை வருவிக்க வேண்டியதில்லை, இன்னொரு சொல்லை இங்கு பாடலில் இல்லாத ஒரு சொல்லை கொண்டு வர வேண்டியதில்லை. இப்படி பொருளை எடுத்தார். மனத்திற்குள் பொருந்திய கோபத்தை உடையவள் என்று உரை எடுத்தால் வேறு ஒரு சொல்லை நாம் அங்கு இடையில் கொண்டு வர வேண்டிய தேவை. காட்சிப்படுத்துவது போல சொல்வதால் இரண்டு வார்த்தைகளில் ஒரே இரண்டு வெவ்வேறு அர்த்தங்களை கூறுகிறார் ஆமாம், என்று. போ சொல்கிறார் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஐயா, கதிக்கும்ன்ற சொல் இருக்கு இல்லையா, அதுவும் கதைக்கும். இன்னொரு இப்ப கதிக்கும் கதிக்கும் சொல்லினால் அதுவும் கதைக்கும்ன்ற சொல்லும் உண்டாய். அது கதைக்கும், அது இலங்கையை சார்ந்தவர்கள் அந்த வார்த்தையை மிக அதிகமாக பயன்படுத்துவார்கள். கதைக்கிறார், அவர் என்ன கதைக்கிறார், நாம் கதைப்போமா என்றெல்லாம் சொல்வார்கள். அது உரையாடுவதை அவர்கள் அவ்வாறு சொல்கிறார்கள். கதை போல பேசுவதை கதைத்தல் என்று சொல்கிறார்கள். அதாவது உட்கார்ந்து ஆற அமர கதைகள் எல்லாம் சொல்லி பேசுவதை கதை கதைத்தல் என்றால் கதை மட்டும் சொல்வதல்ல, எல்லாவற்றையும் சேர்த்து குறிக்கிறது. ஆனால் அது அந்த கதை என்ற சொல்லிலிருந்து வருகிறது. அது வேறு சொல், இது வேறு சொல். இது கதித்தல், அது கதைத்தல். இதற்கு வேர் கதி என்பது, அதற்கு வேர் கதை என்பது. இது கதி என்றால் வேகம் என்ற பொருள். கதி மிகவும் அந்த சொல்லிலிருந்து கதித்தல் என்ற சொல் வந்திருக்கிறது. இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. சரி, இங்க கதிக்கும்னா அதோட அர்த்தம் என்ன? கதிக்கும் சொல், வேக வேகமாக பேசக்கூடிய சொல், வேகமான சொற்களை உடையவள் என்ற அர்த்தம். கதிக்கும், வேகப்படும், அந்த கதிக்கும் என்ற அந்த சொல்லை இந்த காலத்திற்கு ஏற்ப ஒரு சொல் போட்டு சொல்ல வேண்டும் என்றால் வேகப்படுகின்ற வார்த்தையை உடையவள், வேகமான வார்த்தையை உடையவள். அது ஒரு பெயரெச்சம். கதிக்கும் சொல் வேகப்படுகின்ற என்று அர்த்தம். கதிக்கும் என்றால் அதை அவ்வாறே அதற்கு இணையான ஒரு அதே இலக்கண அமைப்பில் சொல்ல வேண்டும் என்றால் வேகப்படும் சொல்லினாள். அவள் வாரையில் இருந்து வேக வேகமாக வார்த்தைகள் வருகின்றன, விரைந்து வருகின்றன. நாம் அதனுடைய சாரமாக சொல்ல வேண்டும் என்றால் படபடப்பான வார்த்தைகளை உடையவள், வாயிலிருந்து படபடப்பாக வார்த்தைகள் வெளிவருகின்றன. ஒரு நிதானமான வார்த்தைகளாக அவை இல்லை. அதை சொல்வதற்காக கதிக்கும் சொல் என்று சொல்லுகிறார். கதித்தல் என்றால் வேகப்படுதல், விரைவாக விரைவாதல், விரைவாக இருத்தல். இன்னொரு பாடல் பார்க்க முடியுமா இன்னைக்கு? பார்த்துடலாம், இருந்த நேரம் இருக்கு. இவ்வாறு வந்தவள் கைகையினுடைய அரண்மனைக்கு போகிறார். அங்கு கையேயி தூங்கிக் கொண்டிருக்கிறார். கையேயை போய் எழுப்புகிறாள். எழுப்பும் போது அவள் என்ன சொன்னாள் என்பதுதான் இந்த 126வது பாடல் சொல்லக்கூடிய செய்தி. அணங்குவாள் விட அறா அணுகும் எல்லையும் குணம் கெடாத ஒளிவிரி குளிர்வெண் திங்கள் போல் பிணங்குவான் பேரிடர் பிணிக்க நன்னவும் உணங்குவாய் அல்ல நீ உறங்குவாய் என்றாள். போன உடனே சொல்கிறாள், அவளை எழுப்புகிறாள். அவள் எழுகிறாள். தூக்கத்தில் கொஞ்சம் விழிப்பில் கொஞ்சமுமாக இருக்கக்கூடிய நிலை. ஒருவர் எழுப்பும் போது அந்த நிலையில் நாம் இருப்போம் அல்லவா? தூக்கமும் முழுமையாக கலைந்திருக்காது, விழிப்பு நிலைக்கும் முழுமையாக வந்திருக்க மாட்டோம், இடைப்பட்ட ஒரு நிலையில் இருப்போம். அதை போன்ற ஒரு நிலையில் இவள் எழுப்பியவுடன் அவள் இருக்கிறாள். அப்போது இவள் சொல்லுகிறாள், உனக்கு பேராபத்து வந்திருக்கிறது, ஆனால் நீ அதை குறித்த எந்த வருத்தமும் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று சொல்கிறார். ஒரு எச்சரிக்கை தொனியில் பேசுகிறார். உனக்கு பேராபத்து வந்திருக்கிறது, நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று பேசுகிறாள் கூனி. அதற்கு ஒரு உவமையை பயன்படுத்துகிறாள். பேராபத்து வரக்கூடிய நிலையிலும் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, அது எப்படி இருக்கிறது என்றால், வானத்தில் சந்திரனை ராகு என்னும் பாம்பு விழுங்க வரக்கூடிய அந்த நேரத்திலும் சந்திரன் அதை பற்றிய கவலை இல்லாமல் பால் போன்ற ஒளியை பரவ விட்டு கொண்டிருப்பது போல, பால் போன்ற ஒளியை வீசி பிரகாசித்து கொண்டிருப்பது போல, உன்னை நோக்கி பெரும் ஆபத்து வரக்கூடிய இந்த வேளையிலும் அதை பற்றிய சலனம் எதுவும் இன்றி, பயம் எதுவும் இன்றி சௌகரியமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று சொல்கிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். அணங்குவாள் விட அறா அணுகும் எல்லையும் குணம் கெடாது ஒளிவிரி குளிர்வெண் திங்கள் போல் பிணங்குவான் பேரிடர் பிணிக்க நன்னவும் உணங்குவாய் அல்லை நீ உறங்குவாய். பிணங்குவான் பேரிடர் பிணிக்க நன்னவும், பிணங்குதல் என்றால் மாறுபடுதல் என்று அர்த்தம். இந்த பிணங்குதல் என்ற வார்த்தையை இப்போது கூட நடைமுறையில் நாம் பயன்படுத்துகிறோம். பிணக்கம் வந்துவிட்டது, அவனோடு அவள் பிணங்கி விட்டாள், இருவருக்கும் ஒரு பிணக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறோம். பிணங்குதல் என்றால் மாறுபடுதல். பிணங்கு வான் பேரிடர், அந்த இடரை வரக்கூடிய இடர் துன்பம், அது எப்படிப்பட்ட துன்பம் என்றால் மாறுபாடான மிகப்பெரிய துன்பம். பேரிடர் என்று சொல்வதே பெரிய துன்பம் என்ற பொருளை தரக்கூடிய சொற்றொடர் தான். அந்த பேர் என்ற வார்த்தை பெரிய என்ற பொருளில் பேரிடர் என்று வருகிறது. பேரிடர் பெரிய துன்பம். அதற்கு கூடுதலாக ஒரு அடை சேர்க்கிறார், வான் என்ற அடையை சேர்க்கிறார். வான் என்பதும் பெரிய என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை தான். பேர் என்பதும் பெரிய என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை தான். வான் என்பதும் பெரிய என்ற பொருள் தரக்கூடிய வார்த்தை தான். வான் பேரிடர் என்றால் மிகப்பெரிய துன்பம். அதற்கு இன்னும் கூடுதலாக ஒரு அடை சேர்க்கிறார், பிணங்கு வான் பேரிடர், மாறுபாடான மிகப்பெரிய துன்பம். கையையே உனக்கு வரக்கூடிய துன்பம் மிக மிக பெரிய துன்பம், மாறுபாடான பெரிய துன்பம். மாறுபாடான பெரிய துன்பம் என்றால் உனக்கு வரக்கூடியதல்ல, உனக்கு நீ அந்த துன்பத்தை அனுபவிப்பதற்குரியவள் அல்ல, மாறுபாடாக வருகிறது அந்த துன்பம். நீ ஏதாவது தவறு செய்து அதன் மூலம் ஒரு துன்பம் வருகிறது என்றால் அது ஒத்த துன்பம், அது அது இயல்பான ஒரு துன்பம். ஆனால் உனக்கு மாறுபாடாக ஒரு துன்பம் வருகிறது, உனக்கு ஏற்புடைய துன்பம் அல்ல, மாறுபாடாக வந்து சேர்கிறது அந்த துன்பம் என்பதை சொல்வதற்காகத்தான் பிணங்கு வான் பேர் இடர் மாறுபாடான மிகப்பெரிய துன்பம் பிணிக்க நன்னவும். பிணித்தல் என்றால் பற்றுதல் என்று பொருள். வந்து பற்ற நெருங்கவும், நண்ணுதல் என்றால் நெருங்குதல், வந்து பற்ற நெருங்கவும் உணங்குவாயல்லை நீ, நீ வருந்துவாயல்லை. உணங்குதல் என்றால் வருந்துதல். அவ்வாறு ஒரு பெரிய துன்பம் உன்னை பற்றுவதற்கு வந்து கொண்டிருக்கவும் நீ வருந்துவக்கூடியவள் அல்லை. அல்லை என்றால் முன்னால் இருப்பவரை நோக்கி சொல்வது, முன்னிலை சொல்லது. இப்போது எல்லா இடத்திற்கும் நாம் அல்லை என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். அது அந்த காலத்தில் அது முன்னிலை தன்மை, முன்னிலை படர்க்கை மூன்றிலும் வெவ்வேறு விதமாக வரும். நான் அல்லன் என்று சொல்லணும். எதிரே இருப்பவர்களை பற்றி சொல்லும் போது, முன்னால் இருப்பவர்களை பற்றி சொல்லும் போது நீ அல்லை என்று சொல்லணும். நான் அல்லன், நான் அல்லேன், அல்லேன், நான் அல்லேன் என்று சொல்லணும். எதிரே இருப்பவர்களை பற்றி சொல்லும் போது நீ அல்லை என்று சொல்ல வேண்டும் முன்னிலையில். படர்க்கையில் சொல்லும் போது அவன் அல்லன் அல்லது அவள் அல்லல் என்று சொல்ல வேண்டும். அது அஃறிணையாக இருந்தால் அது அன்று என்று சொல்ல வேண்டும். அஃறிணை பன்மையாக இருந்தால் அவை அல்ல என்று சொல்ல வேண்டும். இப்படி தன்மை, முன்னிலை, படர்க்கை, ஒருமை, பன்மை இவற்றுக்கெல்லாம் வெவ்வேறு வடிவம் இருந்தது. ஆனால் இப்போது நாம் எல்லாவற்றிற்கும் அல்ல என்ற சொல்லையே பயன்படுத்துகிறோம். அங்கு வந்தது நான் அல்ல, அதை செய்தது நான் அல்ல. வெற்றி பெற்றது அவன் அல்ல, அந்த காரியத்தை செய்தது அவள் அல்ல, அங்கு செல்வது மாடு அல்ல என்றெல்லாம் அல்ல என்ற சொல்லை பொதுமையாக்கி விட்டோம். இப்போது இது பொதுமையாக ஆக்குவது சரியா தவறா என்ற ஒரு கேள்வி வருகிறது. சில இலக்கண ஆசிரியர்கள் எல்லா இடத்திலும் அதற்கு ஏற்ப மாறு மாறு மாறுபாடாகத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி சொல்லுகிறார்கள். ஆனால் சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சில இலக்கண அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், காலப்போக்கில் ஏற்பட்ட ஒரு மாறுதலாக இதை ஏற்றுக்கொள்ளலாம். அல்ல என்பதை மூன்று இடங்களில், முன்னிலை, படர்க்கை, தன்மை மூன்று இடங்களிலுமே பயன்படுத்தலாம், தவறு அல்ல என்று சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அது ஒரு சர்ச்சை இருக்கிறது, அந்த அல்ல என்ற சொல்லை வைத்து ஒரு சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சில சொற்கள் காலப்போக்கில் மாறுபட்டு வந்துவிடும். முன்பெல்லாம் தொல்காப்பியர் காலத்தில் உண்டு என்ற சொல் அகிரணையில் மட்டும்தான் வரும். உண்டு, அது உண்டு என்று மட்டுமே சொல்ல வேண்டும். அவன் மற்ற இடங்களிலெல்லாம் அது வராது. ஆனால் இப்போது உண்டு என்பது நன்னூலார் காலத்தில் எல்லா இடங்களிலும், மூவிடங்களிலும் பயன்பாட்டுக்கு வந்து நன்னூலாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த காலத்தில் எல்லா இடங்களிலும் அது பயன்படுத்தப்படுகிறது உண்டு. நான், அதாவது அது உண்டு என்ற அக்ரிணையில் மட்டுமில்லாமல் அவன் உண்டு, அவள் உண்டு, அவர்கள் உண்டு என்றெல்லாம் மற்ற இடங்களிலும் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம் நன்னூலார் காலத்தில் வந்துவிட்டது. நன்னூலில் அதை ஏற்றுக்கொண்டு சூத்திரம் செய்து விட்டார்கள். அதை போல இந்த அல்ல என்பதையும் புதிய ஒரு வரவாக ஏற்றுக்கொள்ளலாம், எல்லா இடங்களிலும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம், தவறு அல்ல என்று சிலர் சொல்லுகிறார்கள். இப்போது தவறு அல்ல என்று கூட இலக்கண ரீதியாக, அந்த பழைய இலக்கண ரீதியாக தவறு அல்ல என்று சொல்லக்கூடாது, தவறு அன்று என்றுதான் சொல்ல வேண்டும். அது தவறன்று என்று சொல்ல வேண்டும், அது தவறு அல்ல என்று சொல்லக்கூடாது. ஆனால் இது காலப்போக்கில் வந்த ஒரு மாற்றம் என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். கம்பர் காலத்தில் அந்த மாற்றம் வரவில்லை, எனவே அவர் அல்லை என்று முன்னிலையில் பயன்படுத்துகிறார். மந்திரை முன்னிலையில் கையையை நோக்கி பேசும்போது அல்லை, நீ அல்லை, நீ வருந்து கூடியவளாய் இல்லை, இல்லாமல் இருக்கிறாய், உறங்குவாய், உறங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்றாள் என்று கூறினாள். மந்திரை கையையை நோக்கி இவ்வாறு சொல்லுகிறாள், நீ உணங்கவில்லை, உறங்குகிறாய், உனக்கு வரக்கூடிய துன்பம் எப்படிப்பட்டது என்றால் மிகப்பெரியது, பேரிடர், வான் பேரிடர். அந்த வேளையிலும் நீ தூங்குகிறாய், அது எவ்வாறு இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு ஓமை சொல்கிறார், சொல்கிறாள் அந்த கூனி. அது முதல் 2 அடிகளில் வருகிறது. அணங்குவாள் விடாரா அணுகும் எல்லையும் குணம் கெடாது ஒளிவிரி குளிர்வின் குளிர்வெண் திங்கள் போல். அணங்கு வாழ் விட அரா, அரா என்றால் பாம்பு என்று அர்த்தம். அரவம் என்ற சொல் பாம்பு என்ற பொருளில் வருவதை நீங்கள் பல இடங்களில் பார்த்திருப்பீர்கள், நூல்களில் வாசித்திருப்பீர்கள். அரவம் என்றால் பாம்பு. அந்த அரவம் என்ற சொல்லே அரா என்று விகுதி மாறி வரும், அரா என்று வரும். புறா என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அந்த புறா என்ற சொல் புறவம் என்று வரும். அதே போல அரவம் என்ற சொல் அரா என்றும் வரும். இங்கு அரா என்று வந்திருக்கிறது, பாம்பு என்று அர்த்தம். அணங்கு வாழ் விட அரா. அணங்கு என்றால் அச்சம் என்று பொருள், அச்சத்தை தரக்கூடிய வாழ் விடா, வாழ் போல கொடுமையான விஷத்தன்மை வாய்ந்த விஷம் என்பது விடம் என்று தமிழ் மரபுக்கேற்ப மாறி வந்திருக்கிறது. விஷத்தன்மை விஷம் கொண்ட ராகு என்னும் பாம்பு, இங்க பாம்பு என்பது அந்த ராகு என்னும் அந்த பாம்பை குறிக்கிறது. அந்த ராகு என்னும் பாம்பு அணுகும் எல்லையும் வரக்கூடிய அந்த நேரத்திலும் அருகே நெருங்கி நெருங்கி வந்த அந்த கால எல்லையிலும் கூட, அணுகி வந்துவிட்ட அந்த கால எல்லையிலும் கூட குணம் கெடாது ஒளிவிரி குளிர்வெண் திங்கள் போல். குணம் கெடாது, தன்னுடைய இயல்பு கெடாது. சந்திரனுடைய இயல்பு என்ன? குளுமையான ஒளியை எல்லோருக்கும் பெய்வதுதான் சந்திரனுடைய இயல்பு. அதனுடைய குணம் கெடுவதில்லை. எப்போது அந்த ராகு என்னும் பாம்பு வந்து அதை பற்றக்கூடிய அந்த நேரத்திலும் அதனுடைய தன்மை கெடுவதில்லை. அது குளிர் குளிர் நிலவை, குளிர் ஒளியை வீசிக்கொண்டே இருக்கும் அந்த சந்திரன். அவர் குணம் கெடாது ஒளி விரிக்கின்ற குளிர்வெண் திங்கள் போல, குளிர்ந்த வெண்ணிலவு போல, நீயும் ஆபத்து வருகின்ற வேளையிலும் அசையாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று ஓமை சொல்லி கைகையை அறிவுறுத்துகிறாள், எச்சரிக்கிறாள். இந்த ஓமை கவனத்துக்குரிய ஒரு ஓமையாக இருக்கிறது. இதில் கிரகண காலத்தின் போது நடக்கக்கூடிய நிகழ்வு ஓமையாக்கப்பட்டிருக்கிறது. கிரகண காலத்தில் சந்திரன், பௌர்ணமி சந்திரன் முழுமையாக ஒளிவிட்டு கொண்டிருக்கும். அந்த கிரகணம் நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரகணம் அப்படியே சந்திரனை மூடிக்கொண்டு வரும். அதை நாம் கண்ணால் பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரன் மறைந்து கொண்டே இருக்கும். அதன் ஒரு பாகம் அப்படியே இருள் அடைந்து வந்து கொண்டிருக்கும் போது கூட மற்ற பாகம் எல்லாம் அப்படியே பால் போன்ற ஒளியை வீசுவதை நாம் பார்ப்போம். அந்த வேளையிலும் கூட அது தன்னுடைய குளிர் ஒளியை வீசிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுதான் இங்கு ஓமையாக வருகிறது. இந்த கிரகணம் என்பது இலக்கியங்களில் புராணங்களில் உருவகமாக சொல்லப்படும். கிரகணம் என்பது பொதுவாக அறிவியல் ரீதியாக சொல்லும்போது என்ன சொல்லப்படுகிறது என்றால், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வரும்போது சூரியனுடைய ஒளி சந்திரனில் பிரதிபலிக்க விடாமல் பூமி மறைத்து விடுவதால் சந்திர கிரகணம் வருகிறது, இதுதான் சந்திர கிரகணம் என்று அறிவியல் சொல்லுகிறது. அந்த நிழல், பூமியினுடைய நிழல் மறைக்கிறது. இதை புராணங்களும் இலக்கியமும் என்ன சொல்கின்றன என்றால், அந்த நிழலையே ஒரு பாம்பாக உருவகிக்கின்றன. அந்த நிழலை பாம்பாக உருவகிப்பது மட்டுமல்ல, அந்த நிழல் ஒரு கிரகம் என்றும் உருவகிக்கப்பட்டு சொல்லப்படுகிறது. ஜோதிடத்தில் ராகு கேதுக்கள் என்ற இரண்டு கிரகங்கள் சொல்லுவார்கள், அவற்றை சாயா கிரகங்கள் அல்லது நிழல் கிரகங்கள் என்று குறிப்பார்கள் ஜோதிடர்கள். அவர்கள் அதை நிழல் கிரகம் என்று சொல்லுவதில் இருந்தே அவர்கள் அதை அறிவியல் பூர்வமாகத்தான் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நிழலைத்தான் அவர்கள் அவ்வாறு உருவகப்படுத்தி சொல்கிறார்கள், பாம்பாக உருவகப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள் என்பது அவர்கள் அந்த சாயா கிரகம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் இருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம். அது ஒரு உருவகம்தான், நிழலைத்தான் அவர்கள் உருவகப்படுத்தி அந்த நிழலுக்கும் மற்றவற்றை பிணிக்கக்கூடிய சக்தி இருப்பதனால் அவற்றையும் கிரகங்களாக ஏற்றுக்கொண்டு அவற்றிற்கும் நவகிரக மண்டலத்தில் இடம் கொடுத்திருக்கிறார்கள். இலக்கியங்களில் அந்த கிரகணம் எவ்வாறு சொல்லப்படுகிறது என்றால், இந்த ராகு என்னும் பாம்பு போய் இந்த நிழல் வந்து மறைப்பதை ராகு என்னும் அந்த சாயா கிரகம் வந்து சந்திரனை விழுங்குவது போல் சொல்லுகிறார்கள். அது புராணங்களில் இலக்கியங்களில் எல்லாம் வரக்கூடியது. அந்த ஓமானத்தை அவ்வாறுதான் அந்த காலத்தில் பொதுவாக எல்லோரும் சொல்லுவார்கள். கிரகணத்தை பற்றி சொல்லும்போது ராகு வந்து சந்திரனை விழுங்கி விட்டது என்று சொல்வார்கள். அந்த மரபுப்படி மந்தரையும் சொல்லுகிறார், சந்திரனை பாம்பு, அந்த ராகு என்னும் பாம்பு விழுங்கக்கூடிய, கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் கூட நாம் கொஞ்சம் கற்பனை செய்து பார்ப்போம். ஒரு பாம்பின் வாயில் ஏதோ ஒரு உயிரினம் அகப்பட்டு கொண்டது, ஒரு சிங்கமோ ஒரு புலியோ ஒரு மலைப்பாம்பின் வாயில் அகப்பட்டு கொண்டது என்றால் அது துடிக்கும். மலைப்பாம்பு வாயில் ஒரு பகுதி, ஒரு காலை மட்டுமே அது பற்றி கொண்டு விழுங்க தொடங்குகிறது என்றால் அது மற்ற பகுதி துடிக்கும், கதறும், தப்பிக்க முயற்சி செய்யும். ஆனால் இந்த சந்திரனை பாருங்கள், சந்திரனின் ஒரு பக்கம் பாம்பு வந்து பற்றி விட்டது, ஆனால் இன்னொரு புறம் அது வழக்கம் போல குளிர்ச்சியான ஒளியை சிந்திக்கொண்டே இருக்கிறது. அது சந்திரனுடைய இயல்பாக இருக்கிறது. பாம்பு பற்றினால் மற்ற உயிரினங்கள் எல்லாம், உலகத்தில் உள்ள எல்லாமே துடிப்பதும் தோழுவதும் கத்துவதும் கதறுவதுமாக தங்களுடைய இயல்பு கெட்டு போக, ஆனால் சந்திரன் மட்டும் தன் இயல்பு கெட்டு போகாமல் வெள்ளொளி பாய்ச்சி கொண்டு இருப்பது போல, நீயும் உனக்கு ஆபத்து வந்து உன்னை பற்றக்கூடிய இந்த வேளையிலும் கள்ளங்கபடம் இல்லாமல் முகம் ஒளி பொழிய தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, இங்கு கைகேயினுடைய அந்த அழகும் குறிப்பால் சொல்லப்பட்டு விடுகிறது. அவள் கையை தூங்கி கொண்டிருப்பது, அவள் அந்த தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலும் கூட அவளுடைய முகம் பௌர்ணமி சந்திரன் போல ஒளி வீசி கொண்டிருந்தது என்பது குறிப்பாக இங்கு புலப்பட்டு விடுகிறது. இவ்வாறாக நீ துன்பம் வரும் வேளையிலும் சாந்தமாக அழகு ததும்ப தூங்கி கொண்டிருக்கிறாய் என்று மந்தரை கையை எச்சரிக்கை செய்து எழுப்புகிறாள். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அணங்கு என்றால் துன்பம், வாழ்விட அறா வாழ். ஆமா, அணங்கு என்றால் துன்பம் என்ற ஒரு பொருள் உண்டு, அச்சம் என்ற ஒரு பொருள் உண்டு. எது வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். அணங்கு வாழ் துன்பம் என்றால் அச்சத்தை தரக்கூடிய, வாழ் என்றால் வாழ் போன்ற கொடுமையான, வாழ் வாழ் ஒரு வாழாயுதம் எவ்வளவு கொடுமை செய்யுமோ அதுபோல கொடுமையான பாம்பு, பிறரை கொல்லக்கூடிய பாம்பு என்பதற்காக வாழ் என்ற அடை கொடுத்திருக்கிறார். விட என்றால் விடுகின். ஆஹா, விட என்றால் விஷம், விஷம் என்ற ஓ சொல் விஷம் என்ற விஷம். ஓ சரி சரி விஷம், விஷம் என்பது விடம் என்று விடம் விடம். ஆ கரெக்ட். விஷப்பாம்பு, அவிட அரா என்றால் விஷப்பாம்பு என்று அர்த்தம். சரி. ஐயா அணங்கு, தமிழ் அணங்கு அப்புறம் தமிழ் அழகு, அழகு அந்த அது மாதிரி. அது நல்ல நல்ல கேள்வி. இது அணங்கு என்ற சொல்லுக்கு தேவதை என்ற ஒரு பொருளும் உண்டு. அணங்கு என்ற சொல் பல பொருள் தரக்கூடிய வார்த்தை. வள்ளுவர் கூட அந்த காமத்து பாடலில் அந்த அதிகாரத்தில் காதலன் காதலியை பார்க்கக்கூடிய அந்த காட்சியில் காதலன் வியந்து சொல்வதாக ஒரு பாடல் அமைத்திருப்பார். அணங்குகொள் ஆய்மயில் கொள்ளோ, அவளை பார்த்தவுடன் இவள் தேவதையோ என்று அவன் மயங்கி நினைக்கிறான். அதை அணங்குகொள்ளோ என்று வள்ளுவர் பயன்படுத்தியிருப்பார். அங்கு அணங்கு என்பது தேவதை என்ற பொருளில் வருகிறது. அதே பொருள்தான் தமிழ் அணங்கு என்ற இடத்தில் தமிழ் தேவதை, தமிழ் தாய், தமிழ் தெய்வம் என்ற பொருளில் தமிழ் அணங்கு என்ற பொருளில் வருகிறது. தெய்வப்பெண் என்ற அர்த்தம் அணங்கு என்றார். அங்கெல்லாம் பொருள் வேறு, இங்கு பொருள் வேறு. அது தெய்வப்பெண், அது அந்த பெண்ணுக்கு ஏன் ஆகி வந்தது என்றால், அணங்கு என்றால் வருத்துதல் என்ற அர்த்தம். அதனுடைய அடிப்படை பொருள் அணங்குதல் என்றால் வருத்துதல் என்று பொருள். ஆடவருடைய உள்ளத்தை வருத்தக்கூடிய அளவிற்கு பேரழகுடையவளாக ஒரு பெண் இருந்தால் அவள் அணங்கு. அவள் அந்த அடிப்படையில் அவள் அணங்கு என்று சொல்லப்படுகிறார். அவள் தெய்வ பெண்கள் பெரும்பாலும் அந்த பேரழகுடையவர்களாக இருப்பார்கள். மோகினி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா, அதனால் அவர்களுக்கெல்லாம், தெய்வ பெண்களுக்கெல்லாம், தேவதைகளுக்கெல்லாம் அணங்கு என்று சொல்லக்கூடிய சொல் நடப்பில் வந்தது. அது பொதுவாக பிறகு அணங்கு என்றால் பொதுவாக எல்லா பெண்களையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக பின்னாளில் மாறிவிட்டது. தமிழ் அணங்கு என்று சொல்லக்கூடிய இடத்தில் நாம் தமிழ் என்னும் தெய்வ பெண் என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐயா நேரம் ஆகிவிட்டதால் இதோடு நிறுத்திக்கலாம் ஐயா. நிறுத்திக்கலாம், ஒரு முறை படித்துவிட படிச்சலாம்.